ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பாரத்வாஜ குலாப்திசீத கிரண ஸ்ரீ ஸ்ரீநிவாசாத் குரோ லப்த ஸ்ரீதர சக்கரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்ப்ராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும் ஸ்ரீகிருஷ்ணபிரம்மதந்திரோத்தமகுரு கருணாவாப்தசக்ராங்கபாஷ்யம் வைராக்யாச்சாரவார்த்தௌ வரதபதமுகே லக்ஷ்மணேன்யஸ்தபாரம் ஸ்ரீவாகீஷாத்வதுரியம் ஷடரிபுயதிராட்வேதசூடாரியமூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமதனம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாமஹம் ஸ்ரீ துரகவதன பாது சந்தத பரிசரண மாத்திர பரமார்த்தஹாம் ஜெயது ஸ்ரீமான் அபிநவரங்கேந்திர பிரம்மதந்திர பரகாலஹாம் பரியாய பாஷ்யகாராய பிரணதார்த்திம் விதூன்வதே பிரம்மதந்திர ஸ்வதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹாம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹாம் தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்தராணாமந்தர்ஜ்வரமசீஷமத்யத்பதாம்போருஹத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஹாம்வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஸ்தோத்ரரத்னத்தில் 46வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் பிரஸ்துதம். பவந்தமேவானுசரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹாம் கதாஹமைகாந்திக நித்யகிங்கரஹாம் பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதஹாம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். பவந்தமேவானுசரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹாம் கதாஹமைகாந்திக நித்யகிங்கரஹாம் பிரஹரிஷயிஷ்யாமி சநாத ஜீவிதாம். இதுவரையில் பகவானுடைய குணங்களை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சாதிச்சுட்டு வந்தார். 14 ஸ்லோகங்களாக பகவானுடைய குணகானமானது செய்யப்பட்டது. தித்தியாந்தமான பதங்கள் வந்தன. அப்படிப்பட்ட பவந்தம் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்க போகிறார். இதைதான் நாம் முதல்லேந்தே 32வது ஸ்லோகத்திலேருந்து சொல்லிட்டு வரும். விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்று ஆரம்பித்தது. அந்த பகவத் சரணாரவிந்தத்தை தியானம் பண்ண உடனே கதா புனசங்கன் அந்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் முடிச்சுண்டு 32வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த பகவத் குணகானமானது 14 ஸ்லோகங்களாக பிரவர்த்தமாகி இப்பொழுது அந்த ஸ்லோக அந்த பகவத் குணங்களையெல்லாம் முடிக்கும் விதமாக அப்படிப்பட்ட பவந்தம் என்று ஆரம்பித்து மேலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். கிங்கரனாக இருந்து கொண்டு எப்பொழுது நான் சந்தோஷத்தை அடைவேன் என்று இந்த ஸ்லோகத்தில் அதே கதா பின்னர் கதா புனசங்கரதாங்க கல்பக என்று 31வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த கிரமத்தையும் இந்த 46வது ஸ்லோகத்தில் மறுபடியும் தொடர்கிறார். அதிலேருந்து தெரிகிறது இவ்வளவு ஸ்லோகங்கள் 14 ஸ்லோகங்கள் கழித்தும் கூட அதே கதா கதா என்று இருக்கும் நிலையை மறுபடியும் தொடர்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அது ஒரு ஆச்சரியம். ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட் மனசுல வந்தாதான் ஒரு ஸ்தோத்திரம் எழுதணும். இவருடைய சுவாமியினுடைய ஆளவந்தாருடைய மனசுல பெருமாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுக்காக கம்ப்ளீட் பிளானிங் இருக்கு. அதனால அங்க கதான்னு ஆரம்பிச்சவர் இப்பொழுதும் இந்த கதானே இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். நடுவில் இருந்த ஸ்லோகங்கள்லாம் அப்பகவானுடைய குணங்கள், தித்தியாந்தமான பதங்கள், அதனுடைய முடிவுதான் இந்த பவந்தம் என்கிற சப்தம். அப்படிப்பட்ட உண்மை என்று எப்படிப்பட்ட உண்மை என்றால் பிராபியமான உன்னை ஏவம் அதுக்கு பிராபியமான உன்னைன்னு அர்த்தம். சாதாரணமான அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் பாஷ்யத்துக்கு போறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கிறதுனால பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம், உமையே பின்தொடருபவனாக எப்பொழுதும் இருந்து கொண்டு அனுச்சரன் நிரந்தரம் என்ற சப்தங்கள், அனுச்சரன் அப்படின்ற சப்தமானது கர்மனா மனசா வாச்சா, உம்முடைய அனுசரணம் ரொம்ப முக்கியம், உமையே பின்தொடர்தல் முக்கியம். வேதத்தில் நீர் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா என்று சொன்ன பவதுக்தமான ஆக்ஞா கைங்கரியங்களையும், பவத் அபிலஷிதமான பவத் அனுகூலமான அனுஜா கைங்கரியங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம். அதற்கு அந்த கைங்கரியம் பிராப்தமாக வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்னால், நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் சரியா இருந்தால்தான் பகவத் கைங்கரியம் அது அனுஜா கைங்கரியமாக இருக்கட்டும், அந்த அனுஜா கைங்கரியமானது சித்திக்கும். அனுஜா கைங்கரியத்துக்கு பலன் சித்திக்கணும்னால் ஆக்ஞா கைங்கரியம் நம்ம முடிச்சிருக்கணும். அந்த ஆக்ஞா கைங்கரியம், பிரார்த்திக்க போற அனுஜா கைங்கரியம் எல்லாம் மனசுல வச்சுண்டு பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று சாதிக்கிறார். வெறும அனுச்சரன் அவரை பின்தொடர்தல் அப்படின்னு ஒண்டி அர்த்தம் இல்லை, அவருடைய ஆக்ஞைகளையும் பின்தொடர்தல் அப்படி வச்சுக்கணும். பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம், நிரந்தரம்ன்றதுனாலே இடைவிடாது என்று அர்த்தம். நிரந்தரம் அந்தரம்னா இடைவெளி, நிரந்தரமாக இடைவிடாதுன்னு அர்த்தம். நிரந்தரம்னா ஏதோ பர்மனன்ட்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா, அது அந்த அர்த்தம் கிடைச்சதுக்கு காரணம் கூட இடைவெளி இல்லாதல் இல்லாமல் என்ற அர்த்தத்தினுடைய வெங்கியார்த்தமாகத்தான் பர்மனன்ட்ன்ற அர்த்தத்தை நம்ம ஆதுனிகமான ஒரு பாஷையில நிரந்தரம்ன்ற சப்தத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம், இடைவிடாது உண்மையே அனுசரித்துக் கொண்டு, பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா, உம்முடைய கைங்கரியத்தை தவிர ஆக்ஞா கைங்கரியங்களை தவிர மற்ற ஒரு மனோரதங்களில் ஆசை இல்லாமல் அவைகளெல்லாம் அடங்க பெற்றவனாக பிரசாந்தமடைந்த நிசேஷ மனோரதாந்தரஹா, எல்லா ஆசைகளும் பிரசாந்தமுடைய பிரசாந்தமானவைகள், அதாவது ஆசை இருந்தாதானே கஷ்டம், ஆசைகள்லாம் அடங்கிடுதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்னடானா பகவத் கைங்கரியத்தில் மட்டும்தான் பிரவிற்த்தி ஏற்படும் என்பதனால் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா சன் அஹம், அகம் பின்னாடி வரப்போற அகம்ல சன்ன்ற சப்தத்தை சேர்த்துக்கணும். பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா சன்னு பவந்தமேவ சதா அனுச்சரன், இங்க சத்ரு பிரத்யாந்தமான சப்தமே இருக்கு, அனுச்சரன் அங்கேயும் சத்ரு பிரத்யாந்தமான சப்தம் வச்சுக்கணும்னா சன்ன்ற சப்தத்தை நம்ம சேர்த்துக்கணும். பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா சன்னு அகம் ஏகாந்திக நித்திய கிங்கரஹா சன்னு, ஏகாந்திக நித்திய கிங்கரஹா, உம்முடைய கைங்கரியம் தவிர வேற எதுவுமே வேண்டாம் என்று இருந்து கொண்டு ஏகாந்திக நித்திய கிங்கரஹா, பரமைகாந்தியாகவும் உம்மனை தவிர மற்றவர்களுக்கு கைங்கரியம் செய்யாத ஏகாந்திக நித்திய கிங்கரனாகவும், சநாத ஜீவிதா, நாதனுடன் ஜீவிதத்தை உடையவனாகவும், நீர்தான் நாதன் அடியன் தாசன் என்கிற சநாத ஜீவிதனாக இருந்து கொண்டு, கதா பிரஹர்ஷயிஷ்யாமி, உம்மை நான் எப்பொழுது சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலும், கதா என்று அந்த 31வது ஸ்லோகத்தில் சொன்ன கதாவை இங்கேயும் அனுசந்தானம் பண்றார். அடுத்த ஸ்லோகம் வஸ்துதக கணக்கு, அடுத்த ஸ்லோகம் இதுதான், நடுவில் மொத்தம் வந்ததெல்லாம் பவந்தம்க்கு விசேஷம் தானே, அதனால அடுத்த கண்டினியூட்டி அந்த கதாகம், உங்களுடைய திருவடியை நான் எப்பொழுது சிரசா தாரயிஷ்யாமி என்று பிரார்த்தித்தவர் எப்பொழுது உமக்கு கைங்கரியம் செய்யப் போகிறேன் என்று தொடர்கிறார். அதே விஷயத்தை பகவானை தொடர்வது மட்டுமில்லை, கதா என்கிற சப்தத்திலும் கதா என்கிற சப்தத்தையும் அந்த பாவத்தையும் தொடர்கிறார். பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹாம் கதாஹமைகாந்திக நித்ய கிங்கரஹாம் பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதஹாம் தற்பொழுது பாஷ்யத்தை பார்க்கலாம். ஏவம் பிராப்யம் பகவந்தம் யதாவஸ்திதம் அனுசந்தாய தஜ்ஜனித ஹரிஷ பிரகர்ஷேன பரமபுருஷார்த்த காஷ்டாபூதம் நிருபாதிக கைங்கரியம் அபியர்த்தயதே பவந்தமிதி. படி பிராபியமான பகவானை பரமபிராபியமாக முக்தோபசிருப்பியனான முக்தர்களால் அனுபவிக்கப்பட வேண்டியவனான முக்தர்களால் அனுபவிக்கத்தகுந்த அந்த பிராபியனான பரமாத்மாவை யசாவஸ்திதம் அனுசந்தாய எப்படி பிரமாணங்கள் சொல்லுகின்றனவோ அப்படியே அனுசந்தானம் செய்து அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை நன்கு அனுசந்தானம் பண்ணி அப்படியே அனுசந்தானம் பண்ணி மனசால நினைத்து தியானம் பண்ணி தஜ்ஜனித ஹரிஷ பிரகர்ஷேன அதனால் ஏற்பட்ட சந்தோஷத்தினுடைய மேன்மையால் மிகுதியால் தஜ்ஜனித ஹரிஷ பிரகர்ஷேன ஹரிஷத்தினுடைய பிரகிருஷ்டத்தை ஆதிக்கம் சந்தோஷத்தினுடைய ஆதிக்கம் அது சரீரத்தில் அடங்காத ஒரு சந்தோஷம். தஜ்ஜனித ஹரிஷ பிரகர்ஷேன பரமபுருஷார்த்த காஷ்டாபூதம் பரமபுருஷார்த்தத்துக்கு பரமபுருஷார்த்தத்துக்கு காஷ்டாபூதம் பரமபுருஷார்த்தம் என்னால் என்றால் என்ன? புருஷார்த்தங்கள் நான்கு, தர்மார்த்த காம மோக்ஷம் பரமபுருஷார்த்தம். அதனுடைய காஷ்டா என்ன? பரம பெருமாள் அடைஞ்சாச்சு, மோட்சத்தில் அடைஞ்சாச்சுன்னா அதுவே முக்கியமா, அடைதலே முக்கியமா? நான் இல்லை, கைங்கரியம் பண்றதுதான் அதனுடைய பரம காஷ்டாபூதம், உத்கிருஷ்டமானது என்று அந்த பரம புருஷார்த்தத்திலையும் காஷ்டாபூதம் முடிவில் இருப்பது அந்தமில் பேரின்பத்து அடிமை. அந்த அந்தமில் பேரின்பம் என்னால் என்னன்னா அடிமைதான், அடிமை செய்தல், பகவானுக்கு கைங்கரியம் செய்தல். அந்த தொண்டு பூண்டு என்றார், அந்த தொண்டு பரம புருஷார்த்த காஷ்டாபூதம். அது எது என்றால் நிருபாதிக கைங்கரியம். நிருபாதிக கைங்கரியம் அப்படினால் இந்த கைங்கரியம் தான் செய்வேன் என்று பிரதிநியதமான கைங்கரியம் இல்லை. எந்த கைங்கரியம் வேணுமென்றாலும் அவர் பெருமாள் ஆசைப்படுற கைங்கரியம் அது, அதனுடைய நிருபாதிகத்துவமானது தன்னுடைய ஆசையினால் தானே ஒரு நியமேன நான் இந்த கைங்கரியம் தான் பண்ணுவேன்னு லௌகிகமான கைங்கரியம் பண்றவன் எப்படி ஆசைப்படுறானோ, லௌகிகமான கைங்கரியம்னா இங்க பெருமாளுக்கு பண்ற கைங்கரியத்துல கூட சில பேர் என்ன பண்றா, எனக்கு இந்த கைங்கரியம் தான் பிடிச்சிருக்கு, அந்த கைங்கரியம் தான் பிடிச்சிருக்குன்னு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறா, எது சௌகரியமா இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நிருபாதிக கைங்கரியம். அது மட்டும் இல்லாம காலாவதி ரகிதமானது அது, அதனால இருக்கிறத இருக்கிறபடி சொல்றதுக்காக வர சப்தம் அது. நிருபாதிகமான கைங்கரியம் என்றால் இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் கைங்கரியம் இவருக்கு என்று கிடையாது, அங்க ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நிருபாதிகமான கைங்கரியம் இந்த தேசத்தில் தான் கைங்கரியம் என்று கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தில் திரிபாத் விபூதியில் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் கைங்கரியம். கால தேசம் ரெண்டு நாளையும் ரெண்டும் தான் உபாதி, அந்த உபாதி இல்லாதது. அப்படிப்பட்ட எந்த தேசத்திலும், மேலுள்ள எந்த தேசத்திலும், எந்த கைங்கரியமாக இருந்தாலும், அதுவும் சர்வதா செய்து கொண்டு நிருபாதிகமான கைங்கரியம், அதை பிரார்த்தையதே, அதை அபியர்த்தயதே, அதை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பவந்தம் என்கிற இந்த ஸ்லோகத்தில். பிராபியத்துவ பிராபகத்வானுகுண, அப்படி பிராபிய பிராபகத்வானுகுணன் இருந்தா கூட துவந்தாந்தே ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு நியமம் இருக்கிறார் பண்ணால பகவானிடத்துல பிராபியத்துவமும் இருக்கு பிராபகத்துவமும் இருக்கு. அவர்தான் அடைய வேண்டியவர், அடைவிக்க வேண்டியவரும் அவர்தான். அதனால் பரமாத்மா பிராபியம் நமக்கு, சோ பிராபியத்துவம்ன்ற குணம் பரமாவிடத்துல இருக்கு. அதனால் அவர் அடைவிப்பவரும் அவரான் அப்படினால் பிராபகா அவர், பிராபகத்துவம்ன்ற குணமும் அவரிடத்துல இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு அனுகுணமான பிராகுக்த சர்வாகார பரிபூர்ணம், முன்பு 14 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட சர்வாகார பரிபூர்ணனான அந்த எல்லா விதத்திலும் பரிபூர்ணனான அந்த பெருமாளை பவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் எழுதுறார். பிராபியத்துவ பிராபகத்துவானுகுண என அவன் பிராப்பியன்னா அதுக்கு எப்பேற்பட்ட குணங்கள் இருந்தால் அவன் பிராப்பியனாக அமைவான், உயர்வர உயர்நலமுடையவன் என்று அந்த பிராப்பியத்துவத்தை தான் சாதிக்கிறான். அப்படிப்பட்ட உயர்வர உயர்நலமுடையவனாக இருந்தால்தான் பிராப்பியனாக ஆக முடியும். அப்படிப்பட்ட உயர்வர உயர்நலமுடையவனாக இருந்தால்தான் பிராபகனாகவும் ஆக முடியும். அதுதான் பிரம்மசப்தார்த்தம் கூட. தான் பெரியவன் என்று இல்லாமல் மற்றவர்களை பெரியவனாக ஆக்கக்கூடிய தன்மை என்று பிருகு பரிகி விருத்தௌ என்ற தாத்துவிலிருந்து நிஷ்பன்னமான மனின் பிரத்தியாந்தமான பிரம்மன் பிரம்ம சப்தமானது இந்த அர்த்தத்தை தான் சொல்றது. தான் பெரியவர் இல்லை, தான் பெரியவர்மாய் மற்றவர்களையும் பெரியவனாக ஆக்க தகுந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், தான் சர்வஜ்ஞனாக இருப்பது போல் மற்றவர்களையும் முக்தாத்மாக்களையும் சர்வஜ்ஞனாக ஆக்கக்கூடியவன். அப்படி அந்த தர்மபூத ஞானத்தினுடைய விகாசத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அதுதான் அந்த பிருகத்வம் சுரூபேன குணைஷ்ட எத்திர அனவதிகாத்திசயம் சோசிய முக்கியோர்த்தகான்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அப்படி தான் பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் இருக்கக்கூடியவனாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவன் இவ்வளவு குணங்களுடன் பரிபூர்ணனாக இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. அந்த பிராகுக்த அது எந்த 14 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட அந்த பரிபூர்ணனான பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் இருக்க வேண்டியதற்கு அனுகுணமான குணநலன்களை உடையவனான அந்த பவந்தம், அப்படிப்பட்ட உம்மை, குணநல பரிபூர்ணனான குணங்கள் குணகண பரிபூர்ணனான உம்மை, அந்த குணகணங்கள் எதற்குடா இருக்குன்னா அந்த பிராபியத்துவத்துக்கு அனுகுணமா இருக்கு, பிராபகத்துவத்துக்கு அனுகுணமா இருக்கு. பெருமாள் பிராப்பியன்னா அவன் இவ்வளவு குணங்களோட இருந்தாதானே அவன் பிராப்பியனாக ஆக முடியும். இல்லைனா ஜனங்கள் அவனை ஆசைப்படுவாளோ? அதனால் பிராபியத்துவானுகுணமான பிராகுப்த குண விசிஷ்டன். அதே மாதிரி பிராபகத்துவம் அடைவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தயை முதலிய குணங்கள் தேவையாயிற்றே, அவைகளும் மிகுந்தவன் என்று சர்வாகார பரிபூர்ணனான பவந்தம் பாஷ்யம் எழுதுறார். அப்புறம் கர்மாதீன சேவ்யாந்தர நிவர்த்தி வியஞ்சனார்த்தா ஏவகாரா பவந்தமேவ பவந்தமேவ. கர்மாதீனமாக யார் யாரையோ நம்மளுக்கு யார் யாருக்கோ கைங்கரியம் பண்ணோம்னா அது இல்லை, தாத்பரியம் இல்லை. கர்மாதீனமாக ஏதோ சில கைங்கரியங்கள் சில பேருக்கு தேவையில்லைன்னு நினைச்சா கூட பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தோம்னா அந்த மாதிரியான கைங்கரியங்கள் இங்கு விவக்சிதம் இல்லை. பவந்தமேவ அனுசரன், கர்மாதீனமான சேவியாந்தர் நிவர்த்தி வியஞ்சனார்த்தகா என மோக்ஷத்தில் கிடைக்க போற அந்த கைங்கரியமானது கர்மாதீன கைங்கரியம் இல்லையே என்றும் தாத்பரியம். கர்மாதீன சேவியாந்தர நிவர்த்தி நிவர்த்தி வியஞ்சனார்த்தகா, லௌகிகமாகவும் சொல்ல போனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ராஜா கீழே ஒரு கைங்கரியம் கிடைச்சிருக்கு ஒருத்தனுக்கு நாள், ராஜா என்ன பெருமாள் என்ன இல்லை கர்மாதீனமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்றால் அந்த மாதிரி கைங்கரியம் இங்கே தாத்பரியம் இல்லை. பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் இருக்கக்கூடிய உண்மையே என்று தாத்பரியம். பிராப்பியத்துவமோ பிராபகத்துவமோ இந்த ராஜாக்களுக்கு லௌகிகமான ராஜாக்களுக்கு கிடையாது. அவன் பிராப்பியன் என்ன லௌகிகமான ராஜ்யனை தான் ராஜாவை தான் நம்ம அடையணும் என்ன இல்லை அவன் தான் அடைவிப்பவன் என்ன ரெண்டும் கிடையாது. அதனால பவந்தமேவ அப்படின்றதுக்கு பிராபியத்துவ பிராபகத்துவ அனுகுண தர்ம விசிஷ்டனான உமையே, உமை தவிர வேறு யாரும் பிராபியத்துவ பிராபகத்துவானுகுணமான குண விசேஷண விசிஷ்டன் கிடையாது என்ற அர்த்தத்தை சொல்லுவதற்காக ஏவகாரம் வந்திருக்கு. அது கர்மாதீனமாக யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணோம்னா அந்த கைங்கரியம் இந்த இடத்துல விவக்சிதம் இல்லை. அந்த மாதிரி பண்றவாளுடைய கைங்கரியத்தை வியாபர்த்தி பண்றதுக்காக பவந்தமேவ என்ற ஏவகாரம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏதேன கீதிஜ்ஞோ இது யோகேன நாப்னோதி பரமம் பதம் ருத்ரஸ்யானுசரோ பூத்வா தேனைவ சஹமோததே இத்யாதி ஷு உக்தம் ருத்ராத்ய அனுசரணம் ச ருத்ராத்ய அனுசரணம் ச வ்யவச்சின்னம் பவதி. அதாவது பரமபதத்தை ஒருவன் அடையவில்லை என்றால் கீதிஜ்யான்னு சாதிக்கிறார். கீதிஜ்யா எதி யோகேன நாப்னோதி பரமம் பதம், யோகத்தினால் கீதிஜான கானாதிகள் தெரிஞ்சின்ற ஒருத்தன் கானம் மூலமாக பெருமாளை சந்தோஷப்படுத்தணும் பிரயத்தனப்படுறான். ஆனால் சந்தோஷப்படுத்தலினால் ருத்ரஸ்ய அனுச்சரோ பூத்வா அவன் ருத்ரனுடைய அனுச்சரனாக ஆகி தேனைவ சக மோதத்தே அவனுடனே சந்தோஷமாக இருக்கிறான். இத்தியாதிகள்ல சொன்ன ருத்ராதி அனுச்சரணம் வேண்டாம் என்று இந்த பவந்தமே வேண்ட ஏவகாரத்துக்கு தாத்பரியம். யத்வா இல்லை என்றால் வேறு அர்த்தம் சொல்ல முடியுமா என்றால் ஏவகாரத்துக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். யத்வா முக்தஸ்ய ஸ்வேச்சையா பகவத் பரிஜன சேவாபி தச்சேஷி பரியந்தத்துவ புத்தி பூர்விகா இத்யபிப்ராயா. இது ஒரு விசேஷம். ஒரு முக்தன் தன்னுடைய இச்சையினால பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு கைங்கரியம் பண்றான், பகவத் பக்தனுக்கு கைங்கரியம் பண்றான். அப்படி பண்ற கைங்கரியமானது அந்த சேஷி அவனுக்கும், அவனும் சேஷபூத்தம் தானே, பகவத் சேஷபூத்தம் தானே, அதுவும் சேஷிபூத்தமான பகவத் பரியந்தம் தான் போகும். அதுவும் அவன் இவனும் பகவத் அந்தர்யாமிகன், பகவானை அந்தர்யாமியாக உடையவன் என்ற எண்ணத்தில் தான் அவன் செய்கிறான். ஆனபடியினால் அந்த மாதிரியான ஒரு பாகவத கைங்கரியம் இந்த இடத்துல பகவத் கைங்கரியமாகவே முடியுமானபடியினால் பவந்தமேவ அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் வியாவர்த்தின்னு சொல்லலாம். எத்வா முக்தஸ்ய ஸ்வேச்சையா பகவத் பரிஜன சேவாபி தச்சேஷி பரியந்தத்துவ புத்தி பூர்விகா இத்யபிப்ராயா. அப்படினால் அப்படி கணக்க பாகவத சேவை பண்ணாலும் அதுவும் பகவத் சேவையிலேயே முடியுமானபடினால அந்த பாகவத சேவையையும் குரோடீகரணம் பண்றதுக்காக பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் உம்மையே உம்முடைய உம்முடைய கிங்கரனான உம்முடைய பக்தனான ஒத்தனை தியானம் பண்ணாலும் அது பகவத் உம்முடைய சேவையிலேயே முடியுமானபடினால அப்படி பண்ற சேவையும் இங்கு சேர்த்து கொள்ளப்படலாம் என்பதற்காக பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் அனுச்சரன். அதுக்கு அர்த்தம் எழுதுறார் தத்ததவஸ்தோசிதவிருத்தியா சேவமானஹாம். பெருமாள் சேவியமானன், பெருமாள் சேவமானன் அடியன், கைங்கரியம் பண்ணுபவன் அடியன். எந்தெந்த அவஸ்தையில எந்தெந்த பரிஸ்தியில என்னென்ன கைங்கரியம் பண்ணணும், பகவான் திருமஞ்சனம் கண்டருள்றார்னா அதுக்கேற்ற கைங்கரியங்கள், பகவானுக்கு வஸ்திரதாரணம் ஆயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல பண்ண வேண்டிய கைங்கரியங்கள், அப்படி ஷோடசோபசாரங்கள் இத்தியாதிகள் சந்தர்ப்பானுகுணமாக சேவமானஹா நிரந்தர அனுச்சரன். அனுச்சரன் என்ன அர்த்தம்னா பின்தொடர்ந்து, பின்தொடர்தலாவது அந்தந்த கைங்கரியத்திற்கு வேண்டியபடி தான் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கு உரிய சன்னாகத்துடன் அந்தந்த கைங்கரியங்களுக்கு அனுகுணமான வஸ்துக்களை கொணர்தல் இத்தியாதிகள் மூலமாக நிரந்தரமாக கைங்கரியம் செய்து கொண்டு என்று அர்த்தம் எழுதுகிறார். சேவமானஹா அதாவது தத்ததவஸ்தோசித விருத்தியா சேவமானஹா, அந்தந்த பரிஸ்திக்கு ஏத்தாம அவஸ்தானா என்ன அர்த்தம், இந்த இடத்துல அந்தந்த சந்தர்ப்பத்தில் பெருமாளுடைய பரிஸ்தியை உணர்ந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரியாக கைங்கரியங்களை செய்து செய்பவனாக இருந்து கொண்டு அடியேன். சேவமானஹா அகம் அத்ரத்வயா அத்ர தூ அவாந்தர சேவா வியாவர்த்தியர்த்தம் நிரந்தரம் இத்யுக்தம். என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுக்கணும், ஒப்புக்கு சப்பானின்ட்டு யாருன்னா எதனா ஒரு கைங்கரியம் கொடுத்துட்டு இதை பண்ணு அப்படின்னு பால எடுத்துட்டு வான்ற மாதிரி இல்லாம அந்தரங்கமான கைங்கரியங்கள் அத்திர தூ அவாந்தர சேவா வியாபாரம் முக்கிய சேவை பண்ணணும், முக்கிய கைங்கரியம் பண்ணணும். அததான் இந்த இடத்துல நிரந்தரன்ற சப்தத்தினால சொல்றார். மற்ற கைங்கரியங்கள்லாம் அந்தந்த சமயத்தில் இருக்கும். ஆனால் நிரந்தர சேவை பண்ணணும்னால் எல்லா விதமான கைங்கரியங்களிலும் அன்பயம் இருக்கிற ஒருத்தனால்தான் நிரந்தரமாக கைங்கரியம் பண்ண முடியும். வெந்நீர் கைங்கரியம்னா ஒருத்தர்னா வெந்நீர் கைங்கரியம் வெந்நீர் போடுற சமயம் தான், அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுவார். அப்புறம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் கண்டருள்ற வரையில் ஒருத்தர் இருப்பார்னா திருமஞ்சனம் கண்டருள்னா அவர் கிளம்பிடுவார். அப்படி இல்லாமல் நிரந்தரமாக என்று அர்த்தம் துவனிப்பதற்காக அவாந்தர கைங்கரியங்களை எல்லாம் வியாபிருத்தி பண்ணுவதற்காக நிரந்தரம் என்று சாதித்தார். உத்தராவதி ராஹித்யம் அபிப்ரேத்ய வர்த்தமான வியபதேசாம். இந்த இடத்துல அனுச்சரன் சொல்லியிருக்கார். அந்த சத்ரு பிரத்தியம் வந்து வர்த்தமான காலிகம் தானே, சாதாரணமாகவே செய்து கொண்டுன்னு அர்த்தம். செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தாத்பரியம் எதனால் என்றால், இதுலேருந்து இந்த டைம் வரையல் சுவாமி நமக்கு அப்படின்னு உத்தராவதி வேண்டாம். உத்தராவதி ராஹித்யம் அபிப்ரேத்திய சுவாமின் ஆரம்பிக்கிற டைம் தெரியறது, முடிக்கிற டைம் வந்துட போறதே சுவாமின் அப்படின்னு பயம். அந்த முடிக்கிற சமயம்னு ஒண்ணு வந்துடக்கூடாது, அதுக்காக உத்தராவதி ரஹிதமாக கைங்கரியம் பண்ணணும். அப்படின்னா அர்த்தம் பண்ணிண்டே இருக்கணும்னு அர்த்தம் இந்த நிரந்தர சப்தத்துக்கு. உத்தராவதி ராஹித்யம் அபிப்ரேத்திய வர்த்தமான வியபதேசம் பண்ணார். அங்க பூதகாலிகமான வியபதேசம் பண்ணல, பண்ணிட்டே இருந்து கொண்டு அப்படின்னு வர்த்தமான வியபதேசம் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரம்ய இமான் லோகான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன் இது ஸ்ருதிஷ்டானேன சூச்சியதே. அதுல அனுசஞ்சரன் இருக்கு. அந்த அனுசஞ்சரன் தான் அனுச்சரன்ற சப்தமாக இங்கே பரிணமிச்சிருக்கு. சம்ன்ற உபசர்க்கத்தை எடுத்துட்டு அனுச்சரன் பவந்தமேவ அனுச்சரன். ஏன்னா ஸ்ருதியே என்ன சொல்றதுன்னா, இந்த ஆனந்தமயமான பரமாத்மாவை அடைந்து இமான் லோகான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன், இந்த லோகத்தை எல்லாம் அதுக்கு மேல இருக்கிற லோகங்களை எல்லாம் காமரூபியாக இருந்து கொண்டு வேண்டிய பகவானுக்கு அனுகுணமான கைங்கரியானுகுணமான சொரூபங்களை எடுத்துக்கொண்டு பகவானுடனேயே அனுசஞ்சரன், அவர் பின்னாடியே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு திரிய வேண்டும் என்று ஸ்ருதி சொல்றதுதான் இந்த இடத்துல அனுச்சரன் சப்தத்தினால சூச்சிதம். ரொம்ப அற்புதமான அந்த ஃபைண்டிங் சுவாமி தேசிகனுடைய. இங்க அனுச்சரன் இருக்கு, அங்க அனுசஞ்சரன் இருக்கு. சம்ன்ற உபசர்க்கத்தை எடுத்துட்டா அனுச்சரன் ஆயிடும். அதை ஞாபகப்படுத்துறார் இந்த ஸ்ருதி தான் இந்த அனுச்சரன் சப்தத்துக்கு மூலம். என்ன ஸ்ருதியதை உபபிரமணம் பண்ற மாதிரி தானே வாக்கியங்கள் வரணும். இவரும் ஒரு மகர்ஷி ஆச்சே, மகர்ஷி துல்லியரான அவர் எழுதுற ஸ்லோகங்கள்ல வேத வாசனை இல்லாம இருக்குமா? அதனால அதை கண்டுபிடிக்கிறார் சுவாமி தேசி. ஏதம் ஆனந்தமயமா ஆத்மானம் உபசங்கிரம்ய இமான் லோகான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன் இது ஸ்ருதிஷ்ட அனேன சூச்சியதே. அத்த குருஸ்வமாம் அனுச்சரம் என்று, குருஸ்வமாம் அனுச்சரம் என்னை உன்னுடைய கைங்கரியபரனாக செய்து கொள். பவான்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஸ்யதே. அதாவது லக்ஷ்மணருடைய வசனம் இதெல்லாம், குருஷ்வ மாம் அனுச்சரம் என்னை உம்முடைய கைங்கரியபரனாக செய்து கொள்ளும் என்றும், அப்புறம் நீர் வைதேகி என்ற சீதையுடன் கிரிசானுஷு மலைகளினுடைய தாழ்வரைகளில் ரம்சியதே நீர் நன்கு சந்தோஷமாக இருக்கும். அகம் சர்வம் கரிஷ்யாமி நானே எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கிறேன். ஜாகிரதா ஸ்வபதஸ்யதே நீர் முழிச்சின்றிருக்கிற சமயத்திலும் தூங்குற சமயத்திலையும் எல்லா விதமான ரக்ஷணாதி கைங்கரியங்களை அடியேனே செய்கிறேன் என்று பிரார்த்திக்கின்ற லக்ஷ்மணனுடைய கைங்கரியம். தவ அனுபூதி சம்பூத பிரீத்திகாரி தாசதாம் தேஹிமே கிருபையா தேவ நஜானேகதி மன்யதாம். தவ அனுபூதி உம்முடைய அனுபவம், அதனால் ஏற்பட்ட பிரீத்தி, அந்த பிரீத்தியினால் ஏற்பட்ட தாசபாவம், அந்த தாசபாவத்தை கிருபையா மே தேஹி தேவ தேஹிமே கிருப, அந்த தாசபாவம், அந்த தாசபாவத்துக்கு காரணம் பகவத் பிரேமை, அந்த பிரேமைக்கு காரணம் அவனுடைய அனுபவம், உம்முடைய கல்யாண குணங்களினுடைய அனுபூத்தியினால் ஏற்பட்ட சம்பூத பிரீத்தி, அதனால் ஏற்பட்ட தாசதாம் தாசனாக இருக்கும் தன்மையை தேகி என்று பிரார்த்திக்கிற மாதிரி, சர்வாவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிஸ்தவ பவேயம் புண்டரீகாட்ச துவமே வைவம் குருஷ்வமாம் இத்தியாதிகம் அனுசந்தேயம். சர்வாவஸ்தோசித எல்லா அவஸ்தைகளும் எல்லா விதமான ஸ்திதிகளிலும் சந்தர்ப்பங்களிலும் உச்சிதமான அசேஷ சேஷதைக ரதிகி உம்முடைய சேஷனாக இருப்பதனாலே இருப்பதிலேயே ஊற்றமுடைய ஒரு தன்மை, அப்படியாக பவேயம் புண்டரீகாக்ஷனான், அந்த பிரீத்தியை உடைய உம்முடைய கைங்கரியத்தினால் ஏற்படும் பிரீத்தியை, கைங்கரியத்தில் ஏற்படும் பிரீத்தியையும், உம்முடைய குணங்களினால் ஏற்படும் பிரீத்தியையும் உடையவனாக அடியேன் பவேயம் ஆகக்கடவேன் புண்டரீகாக்ஷ. நீர்தான் இவ்வாறு என்னை செய்துள்ள வேண்டும், அல்லது உம்முடைய பிரீத்தி என்பது கூட உம்மால் ஏற்படுவதுதானே. தொமேவ இவம் குருஷ்வமாம் இத்தியாதிகம் அனுசந்தேயம் இத்தியாதிகள்லாம் இந்த அனுச்சரன்ற சப்தத்துக்கு அர்த்தமாக அந்த அந்தந்த பிரகரணங்கள்ல வெவ்வேறு பிரகரணங்கள்ல சொல்றிருக்கிற விஷயங்களை எல்லாம் சேர்த்து கொள்கிறார். இங்க ஏவம்வித கைங்கரிய, இப்படிப்பட்ட கைங்கரியம் சித்திக்கு சித்தியர்த்தம் பிரயோஜனாந்தரேச்சா துவயைவ பிரசமனியா. இந்த மாதிரியான ஒரு கைங்கரியம் கிடைக்கணும்னா எப்படா கிடைக்கும்னா, வேற எதுலையும் ஆசை இல்லாமல் இருக்கும் ஒரு நிலையானது ஏற்பட்டால்தானே இந்த கைங்கரியம் கிடைக்கும். சர்வாவஸ்தோச்சித அது பிரயோஜனாந்தரேச்சா ஏவம்வித கைங்கரிய சித்தியர்த்தம், இப்படிப்பட்ட கைங்கரியம் சித்திக்க வேண்டுமென்றால் பிரயோஜனாந்தரேச்சா வேற வேற பிரயோஜனங்கள்ல இச்சையானது துவயைவ பிரசமனியா, நீர்தான் போக்கடிக்க வேண்டும், உம்மாலேயே போக்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இத்தி அபிப்பிராயனாக பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா ஐகாந்திகா ஏகஸ்மின்னேவ நியதா. ஐகாந்திகான்னு அர்த்தம் ஒரே இடத்தில் நியமேன இருக்கிற நித்திய கைங்கரியத்தை உடையவனாக அடியன் இருக்க வேண்டும், வேற எங்கெங்கேயோ போய் கைங்கரியம் பண்ணக்கூடாது. ஐகாந்திகா ஏகஸ்மின்னேவ நியதா அப்படின்னு அர்த்தம் நியமேன ஒருத்தருக்குதான் கைங்கரியம் பண்ணணும்ன்ற மனசை உடையவனாக இருக்க வேண்டும். யத்யபி பிரம்மருத்ர பிராப்தௌ க்வசித் புனராவிருத்திருச்சதே, பிரம்மருத்ராதிகளை அடைந்தால் புனராவிருத்தி உண்டு என்று சொல்லப்படுகிறது. ததாகி பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதி சஞ்சரே, பிரம்மாவை அடைந்தவர்கள் அவனோட பிரளய காலம் வரச்ச பரஸ்யாந்தே கிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம் இத்யுக்தன்யாயாத் கிரமேண முக்திர் முக்தி முக்தி பரியந்தத்வம் தத்ர அபிப்ரேதம் பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம் என்று. அத்தஹா அத்ர நித்திய சப்தேன தேவதாந்தர கிங்கரத், அதாவது பிரளய சமயத்தில் பிரம்மருத்ராதிகளை அடையிறவாளுக்கும் அப்புனராவர்த்தியானது சொல்லப்படுறது. என அவள்லாம் அவள் அவரோடையே அந்த லோகத்துக்கு போயிடுறா, அவள்லாம் அதன் மூலமாக பரமபதத்துக்கு போறான்னு இருக்கு. அப்படி வேண்டாம் அடியனுக்கு, நியமேன உம்முடைய கிங்கரனாக இருந்து உம்ம மூலமாகவே போனோம். அத்தோத்திர நித்திய சப்தேன தேவதாந்திர கிங்கரத்தோ விவசாயம், தேவதாந்திர கிங்கரனா இருந்துட்டு பிரளயாதி மகா பிரளயாதிகள் வரைச்சு அவளுக்கு கிரமேண முக்தி கிடைக்கிறது, அந்த முக்தி வேண்டாம் அடியனுக்கு. நித்திய சப்தேன தேவதாந்திர கிங்கரத்தும் வேண்டவே வேண்டாம்னு அர்த்தம். நித்திய கிங்கரஹா ததே தத் குவாகம் அத்தியந்த துர்புத்தி இத்தியாதிச்ச இத்தியாதி வாதினம் புண்டரீகம் பிரதி பகவதா உக்தம். இது எங்கு சொல்லப்பட்டது என்றால் ததே தத் குவாகம் அத்தியந்த துர்புத்தி இத்தியாதிவாதினம் புண்டரீகன் சொல்றான். அப்ப புண்டரீகன் பெருமாளிடத்தில் பேசச்ச சொல்றான், அப்ப நீர் அவனுக்கு பதில் சொல்றீர். குவாகம் அத்தியந்த துர்புத்தின்னு தன்னை துர்புத்தின்னு சொல்லிக்கிறான். அப்ப பெருமாள் சொல்றார் பகவதா உக்தம் ஆகச்சவத்ச பத்ரம் தே புண்டரீக மகாமதே, என்கிட்ட வாமா ஆகச்சவத்ச பத்ரம் தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் புண்டரீக மகாமதே புண்டரீகனே மகாபுத்திமானே மத்ரூபதாரி நித்யாத்மா மம பாத பரிகிரஹா இதி, நீ என்னுடைய ரூபத்தையே அடைவாய் சாரூபியம். நித்யாத்மா மம பாத பரிகிரஹா என்னுடைய சரணாரவிந்தத்தையே நீ அடைவாய் என்று சாதிக்கிறார். அப்படியாக பிரஹரிஷ இஷ்யாமி தொத்தாசபூதஸ்யமே தொத்பிரஹரிஷேவ பிரஹரிஷேவ பிரதானம், தொத்தாசபூதனான எனக்கு உன்னுடைய சந்தோஷம்தானே பிரதானம். அதனால் வேற யா எந்த தேவதாந்திரத்தையும் பிரீணனம் பண்ற வியாபாரத்தில் அடியேன் இறங்கக்கூடாது. தொத்பிரஹரிஷ ஏவ பிரதானம் பிரயோஜனம் இத்தி பாவஹா. ஏவம் சுவாதீனசிய அர்த்தகர்த்திருத்வ போக்திருத்வ பிரமரஹித கைங்கரிய பிரார்த்தனா கிருதா பவதி. இதனால் என்ன பண்ணப்பட்டது என்றால், ஸ்வார்த்தம் சுவாதீனமான ஸ்வார்த்த கர்த்திருத்வ போக்திருத்வ சுவார்த்தமாகவோ ஸ்வகர்த்திருத்வ ஸ்வபோக்திருத்வாதிகள்லாம் இல்லாமல், இதெல்லாம் சில சமயத்தில் வர பிரமங்கள், சுவாதீனதா பிரமம் வரும், எனக்காக பண்றேன்ற எண்ணம் வரும், ஸ்வகர்த்திருத்துவ பிரமம் வரும், தான் தான் அனுபவிக்கிறோம்ன்ற பிரமம் வரும், இதெல்லாம் இல்லாமல் நித்திய கைங்கரியம். கைங்கரியம் பண்றவா இந்த லோகத்திலேயே கூட நிறைய மடங்கள்லையும் ஆசிரமங்கள்லையும் கைங்கரியம் பண்றவா, இந்த பாவனையோட கைங்கரியம் பண்றா. நம்ம கிட்ட இருந்து பார்க்கச்ச அவளுடைய பாவனைகள்ல ரொம்ப நன்னா தெரியும். கிட்ட சேவிச்சாக்க அகோபில மடத்திலேயா இருக்கட்டும், ஆண்டவன் ஆசிரமத்திலேயா இருக்கட்டும், மற்ற ஆசிரமங்கள்லயா இருக்கட்டும், அவ கைங்கரியம் பண்ணச்ச அவளுக்கு ஒரு ஸ்ரத்தை ஏற்படுறது. அந்த ஸ்ரத்தையானது எப்படி ஏற்படுறதுன்னா, அவளுக்கு பகவானாலேயே கொடுக்கப்பட்ட ஸ்ரத்தை. அதுதான் தொமே வைவம் குருஷ்வமான்ற இடத்துல பிரார்த்திக்கிறார் பாருங்கோ, நீயே இந்த மாதிரி எனக்கு பண்ணி வைக்கணும்னுட்டு. அந்த மாதிரியான கைங்கரிய பிரார்த்தனை தான் இங்க பண்ணப்பட்டது. சுவாதீனமான பிரமம் இல்லாமல், சுவாதீனதா பிரமம் இல்லாமல், என்னமோ அவன் கொடுத்தா அவனுடைய கைங்கரியம் நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால பண்ண முடியுமா என்ற எண்ணம் வேண்டும். அப்படிதான் கைங்கரிய பெறால் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, இல்லைன்னா ஒரு நாள் கூட பண்ண முடியாது கைங்கரியம். அவள்லாம் அவள்லாம் பஜனியாள் நம்மளுக்கு. சுவாதீன சுவார்த்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ பிரம ரஹித கைங்கரிய பிரார்த்தனா கிருதா பவதி இத பூர்வம் தொதுபேக்ஷையா தொத் சனாதோபி நாதஹீனஹா இவ அகம் ஆசம். எவ்வளோ மனசு திறந்து பேசுற மாதிரியாக பாஷ்யம் எழுதுற. இதுக்கு முன்னாடியேன் உம்ம உபேக்ஷ பண்ணி தொத் சனாதனாக இருந்தாலும் கூட, உன்னை நாதனாக இருந்து கூட, உம்மை நாதனாக அடைந்து கூட, நாதரஹிதன் மாதிரி இருந்தேன் அடியேன், ஐயோ எனக்கு பெருமாள் தான் நாதன் என்ற புத்தி இல்லாமல் உம்முடைய நாதனாக இருந்தாலும் கூட நீர் எனக்கு நாதனாக இருக்கீர், ஆனால் நான் அடியேன் புரிஞ்சுக்காம நாதஹீனன் மாதிரி இருந்தேன். ஈதிருஷம் தைன்யம், இப்படிப்பட்ட என்னுடைய தைன்யம், அந்த பகவானை சுவாமியாக உடைத்தா இருப்பினும் கூட இல்லாதது போன்ற இருந்த, இல்லாம இல்லாதவன் போன்று, ஒன்றுமில்லாதவன் போன்று இருந்த, பிச்சைக்காரன் போன்று இருந்த அந்த சுவாவம், அந்த அந்த அந்த தைன்யம் இருக்கிறதே தீன ஐயோ பாவோன்ற நிலைமை இருக்கே, அது தொத்சங்கல்பாதேவகிமே நிவர்த்திஷ்யதே, உம்முடைய சங்கல்பத்தினால்தான் அந்த ஸ்திதியானது அநாதனாக இருக்கக்கூடிய ஸ்திதி போன்ற ஸ்திதியானது போகும், நிவர்த்திஷ்யதே இத்தியபிப்பிராயேணாக அசநாத ஜீவிதா இதி. அதனால் இத்தனால் நாடியன் அநாத ஜீவிதன் மாதிரி இருந்தேன், நீர் சுவாமியா இருந்தும் கூட இவர் எனக்கு சுவாமின்னு தெரிஞ்சுக்காம நான் அநாத மாதிரி இருந்தனே, இப்பொழுது அடியன் சநாத ஜீவிதனாக இருந்து கொண்டு உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனை, உத்கிருஷ்டமான பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்தில் பண்ணப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லோகம் திக சுச்சிம் அபிநீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷயோகம் யோகிவரியாகிரகண்யை விதிசிவசன காத்யைர்த்யாதுமத்யந்ததூரம் தவ பரிஜனபாவம் காமையே காமவிருத்தா என்ற ஸ்லோகம் அடுத்ததுல பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். பவந்தமேவானுசரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹாம் கதாஹமைகாந்திக நித்ய கிங்கரஹாம் பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதஹாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.